మద్గురుభ్యో నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః శ్రీహరయే నమః గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద రామావతారం అలాగా నారాయణ భట్టతరి రెండు దశకత్తుల 34-35 அப்படிங்கிற ரெண்டு தசகத்துல அழகா ராமாயணம் பூரா வர்ணிக்கிறார். கீர்வாணைரத்யமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ருஷ்ய சுங்கே புத்ரீயாமிஷ்டி மிஷ்ட்வா ததுஷி தசரத ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் తద్భుక్త్యా తత్పురంద్రీష్వపి తిత్రిషు సమం జాదగర్భాసు జాతో రామస్త్వం లక్ష్మణేన స్వయమథ భరతేనాపి శత్రుఘ్ననామ్నా. రావణన్ అప్పటింగర రాక్షసునై నిగ్రహం పండనం అప్పటిన దేవన్మారోడియ వేండుకోల్ పడి కోసలత్తుల தசரத ராஜாவுடைய புத்திரனா பகவான் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அதுக்காக ருஷ்யசுங்க மகர்ஷியை வைத்துக்கொண்டு புத்திரகாமேஷ்டி பண்ண வைத்தார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினதும் யாக அக்னியிலேந்து வந்த அக்னி தேவனால பாயசம் கொடுக்கப்பட்டது அந்த ராஜாக்கு. மூணு மனைவிகளுக்கு கொடுங்கோ அப்படின்னு. அப்படி மூணு மனைவிகளும் சாப்பிட மூணு பேரும் ஒரே சமயத்துல கர்ப்பம் தரித்தார்கள். கௌசல்யல பகவான் ஸ்ரீ ராம ரூபமாகவும் கைகேயில பரத ரூபமாகவும் சுமித்ரையில லக்ஷ்மண சத்ருக்னன்மாரா பகவான் அவதாரம் பண்ணினார். ராமாயணத்துல மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் சங்க சக்கரங்கள் பரத சத்ருக்னனாகவும் அவதாரம் பண்ணினார்கள் என்று ராமாயணத்துல சொல்லப்படுகிறது. கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுவரமவிதும் லக்ஷ்மணேனானு யாதோ யாதோ பூஸ்தாத வாசா முனி கதிதமனு த்வந்த்வ சாந்தாத்வ கேதஹ நிருணாம் த்ராணாய பாணைஹி முனிவசனபலாத் தாடகாம் பாடயித்வா லப்த்வாஸ்மாத் அத்ரஜாலம் முனிவரமகமோ தேவசித்தாஸ்ரமாக்யம். அதுக்கப்புறம் விஸ்வாமித்ர மகர்ஷி தன்னுடைய யாக ரக்ஷைக்காக ராமலக்ஷ்மணன்மாரை கூட அனுப்பணும் என்று தசரத மகாராஜாவுக்கு அவர்கிட்ட போய் விண்ணப்பித்தார். அப்பாவனுடைய அனுமதியினால லக்ஷ்மணனையும் கூட்டிண்டு விஸ்வாமித்ர மகர்ஷி கூட யாக ரக்ஷார்த்தம் வில்லாளியா பகவான் ராமர் காட்டுக்கு போனார். வழி மத்தியே வழிக்கு நடுவுல போயிட்டு இருக்கிற நடுவுல விஸ்வாமித்ரனால உபதேசிக்கப்பட்ட பலா அதிபலா அப்படின்னு அழகா அதுல சொல்ற என்கின்ற மந்திரங்களால அந்த யாத்திரை போகக்கூடிய அந்த ஒரு கிளேசம் இருக்குமே கஷ்டம் அதெல்லாம் மாறிட்டு. மேலும் பகவான் தாடகை அதிக்ரூரமான ராட்சசியாக்கும் என்று குருவினால் எல்லாம் சொல்லப்படுறது. ஆனாலும் அவள் ஒரு ஸ்திரீ அல்லவோ, அதனால நிகிரகம் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினார். ஆனா குருவான விஸ்வாமித்ரருக்கு புரிந்து விட்டது. மேலும் சொன்னார், ஸ்திரீயானாலும் ராட்சசியாகும் என்ற போன்ற வசனங்களால அந்த திவ்ய அஸ்திரங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த தாடகையை வதம் உண்டாச்சு. மேலும் பகவானுடைய தபோவனமான சித்தாசிரமத்துல அவளை கூட்டிட்டு போனார். தேவ சித்தாசிரமாக்கியம் மாரீச்சந்திராவயித்வா மகசிரசி ஷரைஹி அந்யரக்ஷாம்சி நிக்னன் கல்யாம் குர்வன்னஹல்யாம் பதி பதரஜசா பிராப்ய வைதேஹ கேஹம் பிந்தானச்சாந்திரச்சூடம் தனுரவனிசுதாமிந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் ப்ராதிஷ்டதாத்வம் த்ரிபிரபி ச சமம் பிராத்ருவீரை சதாரைஹி. விஸ்வாமித்ரன் யாகம் ஆரம்பித்தப்போ அது முடக்கிறதுக்கு வேண்டி மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அங்க ஓடி வந்தாராம். கூட வந்தவாடெல்லாம் பகவான் நிகிரகம் பண்ணினார். யாகானந்தரம் அந்த யாகம் முடிந்தது. அப்ப அந்த மாரீச்சனை ஓடித்தார். மேலும் மற்றவாடையெல்லாம் நிகிரகம் பண்ணார் பகவான். யாக அனந்தரம் யாகம் கழிஞ்சதும் தூர தேசத்துல தூர ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அவ யாத்திரை புறப்படுறா. போற வேளையில கல்லா இருக்கக்கூடிய அகல்யையை தன்னுடைய திருப்பாத பாம்சுக்களால பரிசுத்தமாக்கி சாபமோக்ஷம் அருள் பண்ணினார் பகவான். மேலும் அந்த விதேக ராஜ்யத்துல பகவான் எத்தினார். பரமேஸ்வரனுடைய வில்லாக கொண்ட திரம்பகத்தை ஒடித்தார். மகாலட்சுமியுடைய புண்ணியாவதாரமா இருக்கக்கூடிய பூமி புத்திரியான சீதையை விவாகம் பண்ணிண்டார். அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய மூணு தம்பிமார் அவளோட நவ வதுக்கள் அவளுக்கு மனைவிகளை கொடுத்து அவளுமே அழகான மங்களமான கல்யாணம் பண்ணிண்டா. மேலும் அந்த ஜனக புத்திரிமார் கூட இவ எல்லாருமா அயோத்தியாக்கு திருப்பி கிளம்பரா. திருப்பி கிளம்பறதுக்கு தொடங்கினா. திருபிரபி சமம் மூணு பேரும் மூணு மனைவிகளுமா சமம் பிராத்ரு வீரை சதாரை ஆருந்தா நேருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமயஸ்வதேஜோ யாதே யாதோஸ்ய யோத்யாம் சுகமிஹ நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாதாரப்தோபிஷேகஹ தவ கில விஹதஹ காமமூர்த்தியான பகவானே அயோத்தியாக்கு போற வேளையில அந்த கோபத்தினால அந்தமா இருக்கக்கூடிய பரசுராமர் அப்படிங்கிறார். ஏன்னா கோபம் ஜாஸ்தியா வரத கண்ணு காணலை அப்படிம்பா. அதுதான் இதிலும் சொல்லியிருக்கா யாத்தே யாத்தோசே யோத்யாம். கோபத்தினால அந்தனா இருக்கக்கூடிய பரசுராமனை பார்த்தார் நடுவுல. என்னதுனால அவருக்கு கோபம் அப்படின்னா ஒரு கதை, முன் கதை என்னது, லோகத்துல சத்திரியரை பூரா நான் வந்து இல்லாம பண்ணுவேன் என்று வில்லாளி வீரனான அந்த பரசுராமர் சபதம் எடுக்கிறார். மேலும் நீ மறாத சத்திரியர் ஜீவித்திருக்காளா பிழைத்திருக்காளா அப்படின்னு பார்த்துருக்க. மேலும் அது மட்டுமல்ல, ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு புரியறது பரசுராமருக்கு. சத்திரிய வம்சத்துல ஒருத்தர் இருக்கார் வில்லாளி வீரனா. அது மட்டுமல்ல, என் பெயர் ராமன் என்கின்ற தன்னுடைய பேரு இருக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கார் இப்படின்னு கேட்டதும் ஓ இப்படி ஒருத்தரா இப்படியெல்லாம் இருப்பாளா அப்படின்னு அதனால வந்த கோபமாக்கும். அப்பேற்பட்ட அந்த பரசுராமர் பகவானை பாக்கிறார், சந்திக்கிறார் அந்த வேளை. அந்த ராமர் போற வழியை தடை பண்ணின அந்த பரசுராமர் ஸ்ரீராமனுடைய அஸ்திர வித்தியைகள் பார்த்துட்டு சந்தோஷம் அடைந்தார். மேலும் தன்னுடைய வைஷ்ணவ சாபமான ஷாருங்கமும் மேலும் வைஷ்ணவ தேஜஸும் ஸ்ரீராமன்ல சமர்ப்பணம் பண்ணினார். அந்த பகவானுடைய அஸ்திர வித்தியகள் எல்லாம் பார்த்துட்டு மேலும் தபஸ் பண்ண போறேன், தன்னுடைய அகங்காரம் கோபம் எல்லாமே போயிடுத்து. மேலும் நான் தபஸ் பண்ண போறேன் என்று மகேந்திரகிரிக்கு போனார் அப்படிங்கிற அயோத்தியா வந்துட்டார் பகவான். எல்லாருமா ஸ்ரீராம சுரூபியான பகவான் காந்தையா இருக்கக்கூடிய சீதா கூட கொஞ்ச நாள் சௌக்கியமா வாழ்ந்தார். ஒரு நாள் பகவானும் தன்னுடைய பரதன் சத்ருக்னன் எல்லாரும் கூட்டிண்டு யுதாஜித் மகாராஜாவுடைய ராஜதானியில போயிருந்த வேளையில தன்னுடைய அப்பா பகவானுக்கு யுவராஜ்யாபிஷேகம் நடத்தணும் என்று கைகேயி அம்மாட்ட சொல்றா. மேலும் அந்த அபிஷேகம் விக்னம் உண்டாகிறது அப்படிங்கிற ூத்தம்ஜாச்சீரீவாசன்யங்காதிபதவிபுனஸ்தம்பரத்வாஜமாராத்வாத்வாக்கேதோரதிசுகமவச சித்ரகூடே கிரீந்திரே. அப்பாவுடைய ஆத்மியைப்படி காணனவாசத்துக்கு ராமர் சாபதாரியா, தம்பியான லக்ஷ்மன் கூடையும் மனைவியான சீதாதேவி கூடையும் புறப்பட்டார். பகவானை யாத்திரை அனுப்புறதுக்கு அங்க இருக்கக்கூடிய புறவாசிகளான ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டா யாத்திரை அனுப்புறதுக்கு. சங்கடம் அவளுக்குமே. வழி மத்தியத்துல பகவானை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஜனங்களை எப்படியாவது மாத்தனமே, நாங்களும் வரோம் அப்படின்னு கிளம்பினாவா இல்ல, எப்படியாவது அவ இந்த நகரத்துல வசிக்க வைக்கணும் என்று அவ தூங்குற வேளையில அவளுக்கு சொல்லாம அவளுக்கு தெரியாம பகவான் யாத்திரை புறப்பட்டார். மேலும் நிஷாத ராஜாவான குஹனுடைய ராஜ்யத்துக்கு தான் முதல்ல போனார். அங்க ஜடையும் மரவுரியும் அணிந்து அங்கேந்து ஒரு தோணியில கயறி கங்கையை கடந்தார். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பரத்வாஜ முனியை பார்த்து வந்தனம் பண்ணி அந்த பரத்வாஜ முனியுடைய நியோகம் படி சித்திரகூடம் என்கின்ற பர்வதத்துல சுகமா பகவான் வசித்து வந்தார். ஸ்ருத்வா புத்ரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் மேதினீம் ச அத்ரிம் நத்வாதகத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயாருபோஷாரபங்கி. ராமஸ்வரூபியான பகவான் வந்திருக்கார் அப்படின்னு காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. மேலும் இங்கேயோ அப்பாவா அப்பா துக்கத்திலேயே தன்னுடைய உயிர் பிரியறது. இதை வந்து எப்பயாவது ராமர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பரதர் காட்டுக்கு வர ஸ்ருத்வா புத்ரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் பரதருடைய முகத்திலேந்து ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் அப்பா ஸ்வர்க்கம் கமித்துட்டார் என்ற விருத்தாந்தம் தெரிஞ்சதும் ரொம்ப துக்கம் வந்துடுத்து ராமருக்கு. மேலும் அப்பாவுக்கு உண்டான உதக கிரியை எல்லாம் பண்ணி சொல்ற சபதம் எடுக்கிறார். என்ன, 14 சம்வத்சர காலம் கழிந்ததுக்கு அப்புறம்தான் அயோத்தியைக்கு போவேன் என்று. மேலும் பரதனுக்கு சமாதானத்துக்கு வேண்டி பாதுகையை கொடுக்கிறார் பரதனுக்கு. அதுக்கப்புறம் அத்ரி மகர்ஷிய பார்க்கிறார், அவரை நமஸ்காரம் பண்ற. மேலும் அங்கேருந்து ரொம்ப அதிவிஸ்திருத்தமான தண்டகாரண்யத்துக்கு பகவான் பிரவேசிக்கிறார். அங்க விராதம் அப்படிங்கிற ஒரு அத்தின்ன காயனான அந்த விராதனை பகவான் அங்கேருந்து வதித்தார். மேலும் ஷரபங்க ஆசிரமத்துல பகவான் பகவத் பக்தனான ஷரபங்க மகர்ஷி கூட இருந்து அவருக்கு முக்தி அருள் பண்ணினேர். அவருடைய சொர்க்க பிராப்தியை பகவான் கண்குளிர்க்க பார்த்தார். நத்வாகத்யம் சமஸ்தாசரணி கரசபத்ராகிருதிம் தாபசேப்யஹ பிரத்யஸ்ரௌஷீஃ ப்ரியைஷீ ததனுச முனினா வைஷ்ணவே திவ்ய சாபே பிரம்மாஸ்திரே சாபி தத்தே பதி பித்ரு சுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜடாயும் மோதாத் கோதா தடாந்தே பரிரமதி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. அகஸ்தியாசிரமத்துல போய் அகஸ்தியனை நமஸ்காரம் பண்ணி அங்க அங்க வந்திருக்க கூடின திராகிருதிம் சபத்ராகிருதிம் தாபசேப்யஹ சமஸ்தான மகர்ஷிகள் எல்லாம் அங்க வந்திருக்க. அவளுடைய நன்மைக்கு வேண்டி ராட்சச வம்சத்தை பூரா அழிக்கணும் என்று பகவான் பிரதிஜை பண்ணிண்டார். மேலும் அகஸ்த மகர்ஷியால தானம் பண்ணப்பட்ட வைஷ்ணவ சாபத்தையும் எடுத்துண்டு பிரம்மாஸ்திரத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிண்டு யாத்திரை பண்ணர்த்த பகவானுடைய அப்பாவுடைய பூர்வ நண்பனான ஜடாயு என்கின்ற பக்ஷி ராஜாவை பார்க்கிறார் பகவான். வீக்ஷ்ய பூயோ ஜடாயும். மேலும் மோதா கோதா தடாந்தே கோதாவரி தீரத்துல பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தன்னுடைய மனைவியான சீதாதேவி கூட சந்தோஷமா வாழ்ந்தார். பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய பகவான் காமம்னால சஞ்சல சித்தமா அந்த தன்னை அடைந்த தன் கிட்ட வந்த சூர்பனகையுடைய அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற விண்ணப்பத்துக்கு முடியலை. ராமருக்கு முடியலை, லக்ஷ்மண்ட அனுப்புறார். மேலும் லக்ஷ்மண சுவாமி ராமர்ட்ட அனுப்புறார். இப்படி அந்த சூர்பனகைய போட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா சூர்பனகைக்கு பக்தியோ எதுவும் கிடையாது, காமம் மட்டும்தான், ராட்சசி வேற. மேலும் லக்ஷ்மணன்ட்ட அனுப்பினாராம். மேலும் கோபம் வந்துடுத்து அந்த சூர்பனகா அப்படிங்கிற அந்த அசுர வம்சத்துல பிறந்த அந்த சூர்பனகா சீதாதேவி இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படி எல்லாம் விளையாடுறேன்னு சீதாதேவியை ஆக்கிரமிக்க போறத ராமர் பார்க்கவும் லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து லக்ஷ்மணனால அந்த சூர்பனகையுடைய நாசிகையை முடிச்சுட்டார். அதனால நாசிகைனா மூக்கு அப்படியே சேதித்து எடுத்துட்டார். மேலும் சூர்பனகை ஓடி போறா அண்ணாட்ட கரண் தூஷணன் போன்ற அவள்கிட்ட போய் சொல்லி ராமரை இப்படி பண்ணிட்டார், அவர் நம்மள எல்லாம் அழிக்கிறதுக்கு கூட அழிக்கிறதுக்கு வேண்டி வந்தவாளாக்கும் அப்படின்னு அவளையும் சொல்லி அவ எல்லாருமா யுத்தத்துக்கு கிளம்புறார். பதினாயிரத்தில் அதிகமா 14,000 அப்படிங்கிற கரண் தூஷணன் அவளை எல்லாம் ஒரே அர்த்த கால முகூர்த்தத்துல பகவான் வதம் பண்றார். சோதர்யா ப்ரோக்த வார்த்தா விவசதசமுகா திஷ்டமாரீச மாயா சாரங்கம் சாரதாக்ஷ்யா ப்ரஹிதமனுகதஹ ப்ராவதீர் பாணகாதம் தன்மாயா க்ரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தா மஹர்ஷி தேனார்த்தோபித்வமந்தஹ கிமபி முதமதா தத்வதோபாய லாபார். தன்னுடைய சகோதரியான சூர்பனகை வந்து சொன்ன இந்த கதையெல்லாம் கேட்டு பரவசனான ராவணன், மாரீஜன் அப்படிங்கிற அந்த மாதுளனை ஒரு மாயா மிருகமா பஞ்சவடிக்கு போ என்று நியோகம் பண்ணினார். மாயா மிருகத்தை பார்த்து ஆசைப்பட்ட சீதாதேவி அந்த ராமர்கிட்ட சொல்லவும், சீதாதேவியுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அந்த மாயா மான் பின்னால பகவான் அதை பிடிக்கிறதுக்கு வேண்டி ஓடினார். மேலும் பகவான் அத அந்த மாயாமானை பானங்களால நிகிரகம் பண்ணினார். ஹே லக்ஷ்மணா அப்படின்னு மாரீஜனுடைய மாயா ரோதனம் கேட்டு என்ன சொல்லுவா, ஏதாவது ராமருக்கு அபகடம் ஏதாவது உண்டாச்சோ, ராமருக்கு ஏதாவது உண்டாச்சோ அப்படின்னு சீதாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டா. ராமர் தான் கேக்குறாளோ, ராமருக்கு என்ன ஆயிடுதோ, அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஒன்னு போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ஆசிரமத்துல சீதாதேவி ஏக்கமா இருக்கா, தனியா இருக்கா. ராமன் இதுதான் சமயம் என்று சீதாதேவியை எடுத்துட்டு போயிட்டார். ராமர் திருப்பி வந்து சீதாதேவியை காணும் என்றதும் ரொம்ப துக்கம். தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தா மகர்ஷீத், ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறான். மேலும் வெளியில அப்படின்னா அந்த ராவணன் தான் கொண்டு போயிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அப்ப அந்த ராவணனை நிகிரகம் பண்ணணும் என்று யோசிக்கிறார். ஆனா வெளியில துக்கமா இருக்க ராமருக்கு, ஆனா உள்ள தெரியறது இதுதான் ஒரு வழி இந்த ராவணனை நிகிரகம் பண்றதுக்கு. நம்மளா போய் ராவணனை நிகிரகம் பண்ணாம அந்த ராவணனே நம்மளுக்கு ஒரு உபாயம் காமித்திருக்கார் அப்படின்னு உள்ள சந்தோஷப்பட்டுக்கிறார் ராமர். தத்வதோபாய லாபாத், ஒரு உபாயம் கிடைச்சது ராவணனை வதம் பண்றதுக்கு என்று. அப்போ பகவானுக்கு துக்கம் இருக்கா, சீதா விரகத்தினால வெளியில துக்கம் காமிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா, மனுஷ ஜென்மம் எடுத்திருந்தால பகவான் லோகாளுக்கு வேண்டி லோகருக்கு வேண்டி காமிக்கிறார். பூயஸ்தன்வீன் விசின்வன் அஹ்ரத தசமுகஸ்தத்வதூர்மத்வதேனே மத்வதேனேதி உக்த்வாயாதே ஜடாயௌ திவமத சுஹ்ருதஹ பிராதனோ பிரேத காரியம் கிருந்தானம் தம் கபந்தம் ஜகனித சபரீம் பிரேக்ஷ்யபம் பாத்தடேத்வம் சம்ப்ராப்தோ வாதசூனும் திருஷமுதிதமனாஹ பாஹி வாதாலயேஷ. சீதையை தேடி போறதுக்கு வேண்டி பகவான் எங்க போயிருக்கா அப்படின்னு தெரியலே. அப்ப ஆள் சொல்றா அப்படின்னா, ஜடாயு ராவணன் என்கின்ற விசின்வன் அஹ்ருத தசமுகஹ, பத்து தலை கொண்ட அந்த ராவணன் மரண வக்திரத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு அந்த உயிர் போற நிமிஷத்துல ஜடாயு சொன்னார். மேலும் தனக்காக இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்காளே அப்படின்னு பகவான் அந்த ஜடாயுவை தலோடின. பகவத் சுகிருத்தான நண்பனான அந்த பக்ஷிராஜன் ஸ்வர்க்கம் அடைந்தார் பகவானுடைய ஸ்பர்ஷனத்தினால. மேலும் அந்த ஜடாயுக்கு சம்ஸ்காராதி கர்மங்கள் எல்லாம் பண்றார் பகவானே, அஹோ பாக்யம். மேலும் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சீதையை தேடலாம் அப்படின்னு கிளம்புறார் லக்ஷ்மணியும் கூட்டிண்டு. மேலும் கபந்தன் அப்படிங்கிறவனை நிகிரகம் பண்ணினார். யோகினியான சபரிக்கு பம்பா நதி தீரத்துல பிரேட்சிய பம்பா தடேத்வம் சபரீம், சபரிக்கு பம்பா நதி தீரத்துல சபரிக்கு முக்தியை கொடுத்தார். அதுக்கப்புறம் சம்பிராப்தோ வாதசூனும் வாயு புத்திரனான ஹனுமானை பார்க்கிறார். இப்படி எல்லாம் சரித்திரம் போறது. பாஹிவாதாலயேஷ ராமமூர்த்தியான குருவாயூரப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்னை காப்பாத்தனம் என்று அந்த தசகத்தை பூர்த்தி பண்ணி மேலும் 35வது தசகத்துல நாராயண பட்டதிரி ராமாயணத்தை கண்டினியூ பண்றார். நீதஸ்து கிரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபேஹ் காயமுச்சைஹி சித்வா அங்குஷ்டேன பூயோ லுலுவிதயுக பத்ரினா சப்தசாலான் ஹத்வா சுக்ரீவ காதோத்ய சமதுல பலம் பாலினம் வியாஜ வ்ருத்யா வர்ஷா வேலாமனைஷீஹி விரஹ தரளிதஸ்வம் மதங்காஶ்ரமாந்தே. பகவான் ஹனுமானால சுக்ரீவனுமாகவும் சக்கியம் பண்ணப்பட்டார். ஹனுமான் தான் சுக்ரீவனனும் பகவானையும் ஒண்ணு சேர்த்தார். மேலும் கித்வாங்குஷ்டேன பூயோ லுலுவித யுகபத் பத்ரினா சப்தசாலான். அதுக்கப்புறம் பாலியை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீராமன் சமர்த்தனா இருப்பாரா அப்படின்னு சுக்ரீவனுக்கு உண்டான அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு வேண்டி துந்துபி என்கின்ற அசுரனுடைய சரீரத்தை தன்னுடைய அங்குஷ்டத்தினால தூக்கி எறிந்தாராம். மேலும் ஒரே ஒரு பானத்தினால ஹத்வா சுக்ரீவ காதோத்யதமதுலபலம் பாலினம் வியாஜ வித்யா. ஒரே ஒரு பானத்துல 7 கரிம்பனைகளை உருமித்து வீழ்த்தினார். ஒரே ஒரு பானத்துல 7 வெட்டி கீழே போட்டார். சுக்ரீவனுக்கு நிகிரகிக்கிறதுக்கு தொடங்கின அதிபலவானான பாலியை வியாஜகர்த்தியை பண்ணி நிகிரகம் பண்ணினார். மேலும் மதங்காஷ்ரம பக்கத்துல சீதையுடைய வேறுபாடுல துக்கம் அடைந்தார். அப்படி பகவான் பல வருஷமும் கழித்து கூட்டினார். வருஷா வேளாமணை ஷீஹி வருஷங்கள் கழித்து கூட்டினார் அந்த மதங்காஷ்ரமத்துல. சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வ்யூஹிதாம் வாகினீம் தாம் ரிக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயவனம் ராம் சந்தேஷம் ஜாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத்ப்ரயாஸ ப்ரயாஸை. வர்ஷகாலாந்தரம் கிஷ்கிந்தையில லக்ஷ்மணனால சுக்ரீவன் ஏன் திருப்பி வரலை, சுக்ரீவன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே சீதையை பார்க்கலாம் என்று, ஆனா வரலையே அப்படின்னதும் லக்ஷ்மணன் பயமுறுத்தினார் சுக்ரீவன். சுக்ரீவன் வேகம் பகவான்கிட்ட முன்னால வரார். ஒரு பெரிய வானர படையை பல விபாகங்களா திருத்து எல்லா திக்குகளுக்கும் சீதையை தேடிண்டு வாங்கோ அப்படின்னு நியோகிக்கிறார். சன்னத்தமா இருக்கக்கூடிய அந்த வானரப்படையோ சந்தோஷமா பகவானுக்காக அவாளும் போனா. மேலும் பகவான் ஹனுமானுடைய கையில சந்தேஷம் ச அங்குலீயம் பவனசுதகரே. ஆஞ்சநேயர் ஹனுமான்கிட்ட கையில அங்குலியத்தை ஒரு அடையாள வாக்கியமா கொடுத்தார். சீதை ஒரு கால் நீ பார்த்தையாகில் சீதை நம்பணமே, அதுக்காக ஒரு அங்குலியத்தை கொடுத்தார். அப்போ அந்த வானரர்கள் சீதையை தேடுறதுக்கு வேண்டிய எல்லாரும் அவாவா இடத்துக்கு சொன்ன இடத்துக்கெல்லாம் கிளம்பினார்கள். பிரக்ஷுத்யோத்யானமக்ஷக்ஷபணசணரண சோடபந்தோ தசாஸ்யம் திருஷ்ட்வா ப்ளுஷ்ட்வா சலங்காம் ஜடிதி ச ஹனுமான் மௌலி ரத்னம் ததௌ தே. பகவான் ராமரூபியா வந்திருக்கக்கூடிய அந்த பகவான் அவாழ்த்த எல்லாமே சொல்லி கொடுக்கறா. இப்படி எல்லா மாசம் நடந்தது, ஜடாயு வந்து சொன்னா ராவணன் சுக்கிண்டு போனான் அப்படின்னு அந்த கதா விற்பாந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் போட்டுட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், சமுத்திரத்தை தாண்டி லங்கையில இருக்கக்கூடிய அசோகவனத்துல அந்த சீதாதேவி சீதாதேவியை காண்றா ஆஞ்சநேயர். மேலும் அந்த சீதாதேவிட்ட ராமர் தந்து அனுப்பின அந்த அங்குலியத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஹனுமான் அந்த லங்கையில இருக்கக்கூடிய உத்தியானங்கள் எல்லாத்தையும் தகுதிபடி ஆகிறார். ராவண புத்திரனான அக்ஷகுமாரன் அப்படிங்கிறவனை கொன்னார் பகவான் அந்த ஆஞ்சநேயர். மேலும் மேகநாதன் அப்படிங்கிற ராவண புத்திரனுமா யுத்தம் நடக்கிற வேளையில பிரம்மாஸ்திரம் அந்த மேகநாதன்ட்ட இருந்துதான். அப்ப அதுக்கு வழங்கி கட்டுண்டப்பட்டார். மேலும் ராவணனை பாக்கிறதுக்காக தான் இந்த லீலை எல்லாமே. அப்படி ஆஞ்சநேயர் ஹனுமான் அந்த ராவணனை பார்த்தார். அதுக்கப்புறம் லங்கையை மொத்தம் தகிப்பித்தாராம் அவர். திருஷ்வா பிளஸ்வா சலங்காம் ஜட்டிதி ஹனுமான் லங்கையை பூரா தகிப்பித்து வேகத்துல கடல் கடந்து சீதையா சீதா பிராட்டி கொடுத்திருக்க கூட அந்த சூடாமணி அந்த அடையாள வஸ்துவா பகவான்கிட்ட கொடுத்தார். கண்டேன் சீதையை என்று ஹனுமான் வரத்த ராமரும் நம்பணமே அப்படிங்கிறதுக்காக சீதாதேவி தன்னுடைய சூடாமணி கொடுத்து அனுப்பியிருந்தானா. அந்த சூடாமணி ராமர்கிட்ட காண்பித்த சுக்ரீவாங்கதாரி பிரபல கபிஜமூ சக்கர விக்ராந்த பூமி சக்ரோ விக்ரம்ய பாரே ஜலதி நிஷிதரேந்திரானுஜாஸ்ரீயமானஹ தத்ரோக்தம் சத்ருவார்த்தாம் ரஹசி விஷமயம் பிரார்த்தனா பார்த்திய ரோஷ பிராஸ்தாக்னேயாஸ்திர தேஜஸ்திர சதுததிகிரா லப்தவான் மத்யமார்க்கம். பகவான் சுக்ரீவன் அங்கரன் என்று என்கின்ற பிரபல வானரர்கள் கூட பூமண்டலம் நிறைஞ்சு நிற்கக்கூடிய வானரப்படை அப்பேற்பட்ட வானரப்படை கூட சமுத்திர தீரத்துல எத்தினார். அப்போ ராவணனுடைய தம்பியான விபீஷணன் பகவான்ட அபயம் என்று வந்தாராம். பாரே ஜலதி நிஷிதரேந்திரானுஜாஸ்ரீயமான அபயம் என்று என்னை சேர்த்துங்கோல் அப்படின்னு வந்தா. அந்த விபீஷணால சொல்லப்பட்ட ராவண விருத்தாந்தங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் லங்கைக்கு போலாம் அப்படின்னு சமுத்திர மத்தியத்துல அந்த வழி தரத்துக்கு வேண்டி வருண தேவன்ட்ட விண்ணப்பித்தார். அப்படி வருண தேவனோ பகவானுடைய அந்த விண்ணப்பம் கை கொண்டு முதல்ல அக்செப்ட் பண்ணலையா, அப்ப கோபம் வந்துடுத்து. ஆக்னேயாஸ்திரம் பிரயோகிக்கிறார் அவர். இதுல சொல்ற பிராஸ்தாக்னேயாஸ்திர தேஜஸ்திர ததுததிகிரா லப்தவான் மத்திய மார்க்கம். அந்த ஆக்னேயாஸ்திரம் பிரயோகம் பண்றத பயந்து போன அந்த சமுத்திர தேவன் பகவானுக்கு வழி கொடுத்தார். கடல் கடக்கிறதுக்கு உபாயம் சொல்லி கொடுத்தார். கீஷைரா சாந்தரோபா ஹிருதகிரி நிகரைஹி சேது மாதாப்ய யாதோ யாதூன்யாமர்த்ய தம்ஷ்ட்ரா நகஷிகரி சிலா சால சஸ்திரை ஸ்வசைனி வியாகுர்வன் சானுஜஸ்வம் சமர புவிபரம் விக்ரமம் சக்ரஜேத்ரா வேகா நாகாஸ்திர பத்தஹ பதக பதிகருன் மாருதை மோதிதோ பூ. வானரர்களால கொண்டு வரப்பட்ட பர்வதங்களாலையும் சமுத்திரத்துல அந்த கல்லெல்லாம் முள்ள முள்ள வைத்து வைத்து லக்ஷ்மணனையும் பகவானையும் அந்த லங்கையை தாண்ட வைத்தார்கள் அந்த வானரர்கள். அந்த வானரப்படை ராட்சசன்மாரால தன்னுடைய பல்லுகளும் நகங்களும் பர்வத சிகரங்களாலையும் கல்லுகளாலையும் கரிம்பனைகளாலையும் எல்லாம் அடித்தார்கள் அந்த ராட்சசன்மாரால. ஆனாலும் அவ வந்து பகவானுக்காக என்று பரம கருணை இல்லைனா அன்புனால அவ வந்து பண்ணினான். பகவானோ லக்ஷ்மணனும் சேர்த்து அந்த ராட்சசன்மாருக்கு எதிரா அரக்கன்மாருக்கு எதிரா மகாபராக்கிரமங்கள் காட்டின்றிருக்கிறத ராவண புத்திரனான இந்திரஜித்து வேகம் வரார். நாகாஸ்திர பந்தம், நாகாஸ்திரத்தால அந்த சைன்யத்தையே பந்திக்கிறாராம். அந்த அவசரத்துல பகவானுடைய வாகனமான கருடர் வராராம். பிரத்யக்ஷமா அந்த சிறக அடிச்சுண்ட வீசிண்டு வர சப்தம், முன்னால கருடர் வந்தா முன்னால வேதம் ஒழிக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த வேதம் அந்த சப்தம் கேட்டதுமே நாகங்கள் எல்லாம் பந்தனம் எல்லாம் மாத்தி மாத்தி தன்னுடைய அந்த பொத்துக்குள்ள போயிட்டான். எல்லாருடைய பந்தனமும் போய்விட்டுறது கருடாழ்வார் வந்ததும். மாயாட்சோபேஷு வைபீஷண வதன ஹ்ருத ஸ்தம்பன கும்பகர்ணம் சம்ப்ராப்தம் கம்பிதோர்வீதலம் அகில தமோ பக்ஷிணம் வ்யக்ஷிணோத்வம். யுத்தத்துல இந்திரஜித்தால பிரயோகிக்கப்பட்ட அந்த ஆகாதத்தினால அந்த நஷ்ட பிராணனா இருந்த சௌமித்ரி, சௌமித்ரி வந்து அந்த இந்திரஜித் பிரயோகிக்கப்பட்ட அந்த விஷயத்தினால வார்த்தஜானீத சைல சௌமித்ரி பிராணன் போயிடுத்தான். அந்த வேளையில பர்வதத்தில் இருக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற சித்த ஔஷதம் கொண்டு வரப்பட்டுதான் அந்த மனம் நுகர்ந்ததுமே ஏதோ தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்தாராம். அதுக்கப்புறம் மாயா யுத்தத்துல வைதக்தியம் வரின அந்த மேகநாதனை, மேகநாதன்னா இந்திரஜித், அந்த இந்திரஜித்தை லக்ஷ்மணனே நிகிரகம் பண்ணினார். ஸ்லாகினம் மேகநாதம் அப்படி லக்ஷ்மணனே நிகிரகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராட்சசன்மார் கூட நானா பிரகாரத்திலையும் மாயைகள் காட்டி மூர்ச்சாதி விகாரங்களுக்கெல்லாம் அதீனனாக இருந்த பகவான் பிபீஷனுடைய வசனங்கள் கேட்டுட்டு பரமார்த்த போதம் திருப்பி எடுத்துண்டார். விகாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிடுத்து. ஆனா அது வந்து விபீஷனுடைய வசனங்கள் கேட்டு பகவான் வீண்டெடுத்தார், திருப்பி எடுத்துண்டார். அதுக்கப்புறம் அமிதமான தேகபாரத்தால பூமண்டலத்தை பூரா குலுக்கிண்டு அந்த வானர சைன்யத்தை பிடித்து பக்ஷிச்சென்றிருந்தாளாம். ஆறு கும்பகர்ணம் சாற்றின்றிருந்த அந்த யுத்த பூமியிலத்தின ஆற கும்பகர்ணனை வதம் பண்ணினார் பகவான். கிருண்ணஞ்சம் பாரி சம்பிரேஷித ரத கவசௌ ராவணேனாபியுத்யன் பிரம்மாஸ்திரேணாஸ்ய பிந்தங்களததிமபலாம் அக்னிசுத்தாம் பிரகிருண்ணன் தேவஸ்ரேணி வரோஜீவித சமரமிருதைஹி அக்ஷதைர் விக்ஷசங்கைஹி லங்காபர்த்ரா ச சாகம் நிஜநகரமகா சப்ரிய புஷ்பகேன. கும்பகர்ணனுடைய இழப்புக்கு அப்புறம் ராவணன் யுத்தத்தில் இறங்கிவிட்டார். கும்பகர்ணனே வதம் பண்ணிட்டாளே அப்படின்னு கோபம். தேவேந்திரனால கொடுத்து அனுப்பப்பட்ட தேரும் போர் சட்டையும் எடுத்துட்டு பகவான் பிரம்மாஸ்திரத்தால ராவணனுடைய பத்து தலையும் அறுத்து போட்டார். பிரம்மாஸ்திரேணாசிய பிந்தங்களததிமபலாம் அக்னி சுத்தாம் பிரகண்ணன். ராவண யுத்தம் நடக்கிறது, பிரம்மாஸ்திரத்தால பத்து தலையும் அறுத்து போட்டா தன்னுடைய மேலும் என்னன்னா அக்னி சுத்தாம் பிரகண்ணன் அப்படிங்கிற தன்னுடைய மனைவியான சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வைத்தார், சுத்தமாக்கினார், எல்லாருக்கும் தெளிய வைத்தார். அதுக்கப்புறம் யுத்தத்துல மரணமடைந்த கபில குலத்தை எல்லாம் தேவகளுடைய வரத்தினால ஜீவன் கொடுத்தார் பகவான். அதுக்கப்புறம் சகல வானரர்களையும் இப்ப லங்காதிபதியான விபீஷணனையும் குட்டிண்டு சீதா சமேதம் புஷ்பக விமானத்துல ஏறி ராஜதானியான அயோத்தியாபுரிக்கு பகவான் திருப்பி வந்தார். சப்ரிய புஷ்பகேன பிரீதோ திவ்யாபிஷேகைஹி அயுத சமதிகான் வத்சரான் பரியரந்தீஹி மைதில்யாம் பாபவாசா சிவ சிவ கிலதாம் கர்ப்பிணீம் அப்யஹாசீஹி சத்ருக்னேனார்தயித்வா லவண நிஷிசரம் பிரார்த்தய சூத்ரபாஷம் தாவத் வால்மீகி கேஹே கிருதவசதி ரூபா சூத சீதா சுதௌ தே. ராவணவதம் முடிந்தது. திருப்பி அயோத்தியில வந்த அந்த திவ்யங்களான பதார்த்தங்களால அபிஷேகம் பண்ணப்பட்ட பகவான் 14 வருஷம் சுகமா வாழ்ந்து திருப்பி வந்த. அதுக்கப்புறம் இங்க ராஜதானியில சௌக்கியமா 16,000 அதிகம் பகவான் சௌக்கியமா வாழ்ந்தார் அப்படிங்கிறா. மேலும் மைதிலி அப்படின்னா சீதாதேவி. அந்த சீதாதேவியை எல்லாரும் ஜன அபவாதம் பயங்கரமா எடுத்து, ஜன அபவாதம் காரணம் கர்ப்பிணியா இருக்கக்கூடிய சீதாதேவியை விட்டார் ராமர் அப்படிங்கிறார். திடீர்னு சிவ சிவ கிலத்தாம் பாபவாதம், கஷ்டம் கஷ்டம் பாபவாக்கு உச்சரித்துட்டேனே அப்படின்னு நாராயண பட்டதிரி சிவ சிவா அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னா பாப பரிகார்த்தம் சிவ சிவா சொன்னா பாபம் போயிடும். ஏன்னா இதெல்லாமே சங்கல்பம், ஒரு சங்கல்பத்தினால பண்ணினார். லௌகிகமா பாக்கறதுனால அது தப்பு, அதனால நான் தப்பா சொல்லிவிட்டேன் சிவ சிவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே அவர் வந்து நாராயண பட்டதிரி தன்னுடைய பாபத்துக்கு பரிகாரம் பண்ணிவிட்டார். சத்ருக்னேனார்தயித்வா லவண நிஷிதரம், லவணன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை பகவான் சத்ருக்னனை வைத்து கொண்டு நிகிரகம் பண்ணினார். மேலும் மோக்ஷேச்சுவான சூத்ரமுனியை வதித்தார். மேலும் இந்த அவசரத்துல வால்மீகி ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு வந்த அந்த சீதா, சீதா பிராட்டி லவன் குஷன் அப்படின்னு அழகா சொல்றாருல, லவண நிஷிதரம் சார்தய சூத்ரபாஷம். லவணனையும் குஷனையும் சீதா பிராட்டி பெற்றெடுத்தாள். வால்மீகேஸ்வத்சுதோத்காபிதமதுரக்ருதே ஆத்யயா யக்ஞவாடே சீதாம் த்வய்யாப்து காமே க்ஷிதிமவிஷதஸௌ த்வம் ச காலார்ப்பிதோ பூஹ். ஹேதோ சௌமித்ரிகாதே ஸ்வயமத சரயூ மக்ன நிஷேஷ பிருத்யை சாகம் நாகம் ப்ரயாசோ நிஜபதமகமோ தேவ வைகுண்டமாத்யம். பகவானுடைய யக்ஞவாடத்துல வைத்து பகவானுடைய புத்திரர்களான வால்மீகியால எழுதப்பட்ட மனோகரமான காவியம் அந்த குழந்தைகள் ஆலபித்திருந்தாராம். அந்த குழந்தைகள் தவனும் அந்த ராமருடைய குழந்தையினால ராமர் கேட்கிறார். லவன் குஷன் இவா ரெண்டு பேரும் ராமாயணத்தை அழகா அந்த காவியத்தை அழகா ஆலபித்துன்றிருந்தார். இத வந்து யக்ஞவாடத்துல வச்சு பகவான் கேட்டார். ராமாயண கதை கேட்டு பகவான் வால்மீகியுடைய ஆஜ்ஞையைப்படி சீதாதேவியை திருப்பி ஸ்வீகாரம் பண்ணிருந்தார். ஆனா தேவியோ சீதா பிராட்டியோ பூமி மாதாவுடைய மடியிலே உட்கார்ந்து இந்த லோகத்திலேருந்து அப்பிரத்யக்ஷமானா. காலதேவனுடைய விண்ணப்பத்தினால லக்ஷ்மணனையும் வேண்டா வைக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய பக்தரான எல்லாருக்கும் கூட பகவான் தன்னுடைய பக்தால் கூட அந்த சரயூ நதி அப்படிங்கிறார். சரயூ நதியில முங்கி பகவான் வைகுண்ட லோகத்தை அடைந்தார் அப்படின்னு தன்னுடைய ஜென்மம் ராமாவதாரம் அங்க பூர்த்தி ஆகிறது. சோயம் மர்த்தியாவதார தவ கருணியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம் விஸ்லேஷார்த்தம் நிராக தியஜனமபி பவே காமதர்மாதி சக்தியா நோசேத் ஸ்வாத்மானுபூதேஹ க்வனு தவ மனசோ விக்ரியா சக்ரபாணே சத்வம் சத்வைகமூர்த்தே பவனபுரபதே யாதுனு வியாதிதாபான். பிரம்மஸ்வரூபியான பகவானே, உங்களுடைய இந்த ராமாவதாரம் காமத்துல அத்தியாசக்தியா இருக்கிறவாளுக்கு விரக வேதனைகள் கொடுக்கும், அதி தர்ம அனுஷ்டானமா இருக்கிறவாளுக்கு தர்ம அனுபவம் கொடுக்கும், அதர்மம் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு அனுபவம். அதனால காமத்திலையும் தர்மத்திலையும் அத்தியாசக்தி படாது அப்படிங்கிற. மேலும் ஒரு ஒருத்தர் எப்படி வாழணும் என்று லோகருக்கு காமிக்கிறதுக்கு வேண்டிய மத்திய சிக்ஷார்த்தமேவம், அதுதான் ராமாவதாரம். ராமாவதாரத்தினுடைய நோக்கமே அதுதான், எப்படி தர்மப்படி வாழறது அப்படின்னு காமிக்க கூடனர். மத்திய சிக்ஷார்த்தமேவம், மனுஷாளுக்கு எப்படி வாழறது, லோகர்களுக்கு வேண்டிதான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். இல்லைன்னா ஆத்மா ராமன் அல்லவோ, பகவானுக்கு எங்க ராகம் துவேஷம் மோகம் எல்லாம் மானசிக விகாரங்கள் பகவானுக்கு எங்க இல்லையே, மனுஷியாளுக்குதான் இதெல்லாம் இருக்கு. தௌர்பல்யம், நம்மளுக்கு அழறது அப்படிங்கிற விகாரங்கள் ஒன்றும் பகவானுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா மனுஷனா பிறந்தா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு வேண்டி பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி அந்த ராம அவதாரத்தினுடைய அந்த தத்துவத்தையும் போதனை பண்றார் இந்த ஸ்லோகத்துல. அப்பேற்பட்ட ராமஸ்வரூபியான சுத்தஸ்வரூபியான பகவானே குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியிலேந்து என்னை காப்பாத்தணும், என்னுடைய வியாதி தாபான், என்னுடைய அந்த தாபத்திலேந்து எனக்கு முக்தி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ராமாவதாரத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றார். ஜனகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே.